கண்ணில் ஏழுலகங்கள் ஆராய் கண்ணா, எந்தன் கண்ணில் ஏழுலகங்கள் வாராய் கண்ணாவா, நான் இன்று நானுமில்லை என் நெஞ்சில் நாணமில்லை. பாப எந்தன் கண்ணில் ஏழுலகங்கள் வாராய் கண்ணா. Ba ba ba ba ba ba ba ba.